ஆட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அல்லும் பகலும் அண்ணன் வாழ்ந்தான் தங்கச்சிக்காக, அந்த உள்ளம் இப்போ கல்லாய் போனது தன் கட்சிக்காக. அல்லும் பகலும் அண்ணன் வாழ்ந்தான் தங்கச்சிக்காக, அந்த உள்ளம் இப்போ கல்லாய் போனது தன் கட்சிக்காக. மாலை ஒன்று தொடுத்து வைத்தாள் மன்னனுக்காக, அதை வீதியிலே விட்டெறிந்தாள் அண்ணனுக்காக. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. இளவு காத்த கிள்ளை போலே இத்தனை காலம் இந்த வஞ்சி மகள் வரைந்ததெல்லாம் தண்ணீர் கோலம். இளவு காத்த கிள்ளை போலே இத்தனை காலம் இந்த வஞ்சி மகள் வரைந்ததெல்லாம் தண்ணீர் கோலம். காதலனும் பாத்திரத்தில் தேனெடுத்தானே, வெறும் கௌரவத்தின் நாத்திரத்தால் போட்டுடைத்தானே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நான்கு கிளிகள் காதல் வலையில் விழுந்தது ஏனோ, இதில் ஒருவர் பாவம் மற்றவர் தலையில் விடிந்தது ஏனோ. ஆக மொத்தம் விதி வரைந்து நாடகம் தானே, இதில் ஆளுக்கொரு பாத்திரத்தில் நடித்திடத்தானே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே, நாலு பேரு நடுவிலே நூலு ஒருத்தன் கையிலே. ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது.